ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் த்விதீய ஸ்லோகஹ. யதா யத்தம் ஜகத் சக்ரம் கால சக்ரம் ச சாஸ்வதம் பாது வஸ்தத் பரம் சக்ரம் சக்கரூபஸ்ய சக்ரினஹ. இது ஒரு அழகான ஒரு ரைமிங்கான ஸ்லோகம், சப்தாலங்காரங்கள் கூடியது. யதா யத்தம் ஜகத் சக்ரம் கால சக்கரம் ச சாஸ்வதம் பாது வஸ்தத் பரம் சக்கரம் சக்கரூபஸ்ய சக்ரினஹான்னு அந்த சக்கரன்ற பதத்தை மிக அழகாக உபயோகப்படுத்தியிருக்கார். பாது பாத்துனா பாரக்ஷணை, ரக்ஷணம் பண்ணுறது. அதனுடைய லோட்டில் காரக பிரதம புருஷக ஏகவச்சன் காப்பாற்றட்டும். யாரை வஹ வஹனம் முந்தின ஸ்லோகத்திலே பார்த்தோம், உங்களை காப்பாற்றட்டும். யார் காப்பாற்றட்டும்? பரம் சக்கரம் பஹ பாத்து. பரம்னா உயர்ந்த, சக்கரம்னா சக்கரம், சக்கராயுதம் சக்கரத்தாழ்வம் சக்கராயுதம். பரம் சக்கரம் வஹ பாத்து, அது எப்படிப்பட்ட எந்த சக்கரம்னு சொல்லிச்சு. அந்த அண்டன்னு சொல்றதுனால முன்னாடி அதை பத்தி விசேஷங்கள் போட போறார். அப்படிப்பட்டன்னு சொல்லணும், அப்படிப்பட்ட சக்கரமானது உங்களை காப்பாற்றட்டும். யாருடைய சக்கரம்? சக்ரினஹா, சக்ரினஹா சக்ரின் அப்படின்னா சக்கரத்தை உடையவன், சக்ரினஹா அப்படின்னா சக்கரத்தை உடையவனுடைய. அதாவது எம்பெருமானோட திருக்கையில சக்கரத்தாழ்வார் விட்டிருக்கிறார், அவருடைய ஒரு ஆயுதமும் சக்கரம் தான் எங்க சுவாரஸ்யம். சக்கர ரூபஸ்ய சக்கர வடிவு கொண்ட சக்ரினஹா எம்பெருமானுடைய தத் சக்கரம், அந்த பரம் சக்கரம் அந்த உயர்ந்த சக்கரமானது உங்களை காப்பாற்றட்டும். இந்த சக்கரத்தினுடைய வேலை என்ன, என்ன விசேஷம்னு கேட்டா, ஜெகத் சக்கரம் ஜெகதாக்கிய சக்கரம். இந்த ஜெகத்தானது உயர்ந்து கொண்டே இருக்கிறது, அதற்கு இதுதான் முடிவு இதுதான் தொடக்கம்னு தெரியாம அது சுத்தின்றே இருக்கு ஒரு சக்கரம் மாதிரி. அப்ப ஜெகத் என்ற சக்கரம் சாஸ்வதமான, சாஸ்வதம் பதம் போட்டுக்கார். சாஸ்வதம்னா அழிவு இல்லாத எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்தியமான. காலச்சக்கரம், காலத்தையும் சக்கரமா நம்ம உருவகப்படுத்தி பார்க்கறதுண்டு, அது சுத்தின்றே இருக்கிறதுனால. சேனால அதுவும் காலச்சக்கரமும். எது ஆயத்தம், ஆயத்தம்னா எதில் அடங்கியதோ, எதனால் தங்களுடைய சுயர்ச்சியை பெறுகின்றனவோ அப்படின்னு அர்த்தம். எது ஆயத்தம் தத்து, எது யூஸ் பண்ண தத்து வரும், எது ஆயத்தம் தத்து. ஸோ ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதமான காலச்சக்கரம், ஜெகச்சக்கரம் சாஸ்வதம் காலச்சக்கரம் ச எது ஆயத்தம் சக்கர ரூபஸ்ய சக்ரினஹ தத்து பரம் சக்கரம் வஃ பாத்து. இல்லை தத்துவ முன்னாடியும் போட்டுக்கலாம், ஜெகத் சக்கரம் சாஸ்வதம் காலச்சக்கரம் ச எத் ஆயத்தம் தத்து சக்கர ரூபஸ்ய சக்ரினஹ பரம் சக்கரம் வஃ பாத்து. அதாவது சக்கரம் போல சுழன்று கொண்டிருக்கிற உலகமும், நித்தியமான காலம் என்கிற சக்கரம் காலச்சக்கரமும் எந்த சக்திக்கு அடங்கியதோ அடங்கியவைகளாக இருக்கின்றனவோ, சக்கர வடிவு கொண்ட அந்த சக்கரம் எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த சக்கராயுதம் உங்களை காக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம். ஸோ திருவாழி அழுவான், அதாவது சக்கரத்தாழ்வான் தரிக்கக்கூடிய ஆயுதங்கள்ல சக்கராயுதமும் ஒன்றுன்றது இங்க சுவாரஸ்யம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.